தேனோ பனித்துளி பனித்துளி பெண்மேலே, தேனோ பாலோ எரியது எரியது தீ போலே, மேலும் உள்ளம் உருகுது உருகுது தன்னாலே. கங்கள் பார்க்கும் போது நெஞ்சுக்குள்ளே போனாய் நீ போனாய், என் நெஞ்சு மின்ன மித்தை தானா கூறாய் நீ கூறாய், உன்னை போட்டி கொண்டாயே வெளிவாராய், இனி என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் மாட்டாய் மாட்டாயே. ஏனோ ஏனோ பனி துளி பனி துளி பெண்மேலே, தேனோ பாலோ எரியுது எரியுது தீ போலே, மேலும் உள்ளம் முருகுது உருகுது தந்தாலே. கங்கள் பார்க்கும் நெஞ்சுக்குள்ளே போனாய் நீ போனாய், என் நெஞ்சு மின்னு மித்தை தானா கூறாய் நீ கூறாய், உன்னை போட்டிக் கொண்டாயே வாராய் வெளிவாராய், இனி என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் மாட்டாய் மாட்டாயே. மாலை தென்றல் பட்டால் கூட காயம் மாறாதே, அக்கம் பக்கம் யாரும் இல்லை வா என் பக்கம், தேடல் கொஞ்சம் ஊடல் கொஞ்சம் நீ யார் பக்கம். ஏதோ ஒன்று என்னை தள்ள நதிகளின் ஓரம் நானல் போலே சாய்ந்தே, உன்னை மட்டும் getting dizzy little